பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது. காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறது.